ஒளிக்கு பூவாய் விரிஞ்சு பூந்தேன் கினி பூ சொல்லு தேன் சொல்லுதிர்னோ பூவாய் விரிஞ்சு பூந்தேன் கினி பூ சொல்லு தேன் சொல்லுதிர்னோ ஆக்கையிலோ அம்மானையாட்டம் ஈ கையிலோ பால் காவடி தாளம் பகர்ந்து துடி தாளம் பூவாய் விரிஞ்சு பூந்தேன் கினி பூ சொல்லு தேன் சொல்லுதிர்னு இளவெயிலு தழுகியிரு முகுளமிதல் நீட்டி இதழுகளில் நிறகதிரு தொடுகுறிகள் சாத்தி சந்தன மணிப்படியிலும் நிமலராடி சஞ்சலித பாதம் இரு சாருதகள் போலே மணிப்படியிலும் நிமலராடி சஞ்சலித பாதம் இரு சாருதகள் போலே தானே சிரிக்கும் தாரங்கள் போலே மண்ணின்றே மாறி மாந்தளிரு போலே மாறு மிருது சோபகளே பூமி வர வேல்கையாய் பூவாய் விரிஞ்சு பூந்தேன் கினி பூவாய் விரிஞ்சு பூந்தேன் கினி பூ சொல்லு தேன் சொல்லுதிர்னு தீபம் காணானுழறும் நாடாய நாடும் காடாய காடும் தேடியலையுன்னு ஏது பொருள் தேடியது காணல் ஜலமாயிதோ பூவாய் விரிஞ்சு பூந்தேன் கினி பூவாய் விரிஞ்சு பூந்தேன் கினி பூ சொல்லு தேன் சொல்லுதிர்னு ஆக்கையிலோ அம்மானையாட்டம் ஈ கையிலோ பால் காவடி காலம் பகர்ந்து துடித்த